அந்தமா அந்தமா அந்த நட்டே அந்தமா சேத்ரமா சேருமா சேர நட்டி நியாயமா பிராணமுன்ன பைடி பொம்ம பாரி ஜாத பூல கொம்ம பரவ ஷாலு பத்தவம்ம பால சந்திரமா அந்தமா அந்துமா அந்த நட்டே அந்தமா பொம்ம பாரு ஜாத பூல கொம்ம பரவ ஷாலு பத்தவம்ம பால சந்திரம சுந்தர சந்திட சேர மாரச சோரா மல்லில வீரா மாரி ஆதிசூர மன்மத வீரம்போத்தர இந்திர மந்திர சுந்தர காரா எங்க தொந்தர சந்தித சேர இந்திர மந்திர சுந்தர காரா அந்த தொந்தர சந்தித சேரா